சொன்ன விட்டன் சமந்தேவே புடபுரா மலை புடபுரா ராஜ மேடையில நட்சத்திர பந்தலில புடபுரா தலி புடபுரா சுன்ன புட்டன் சமந்தேவே போட போறா மலை போட போறா ராஜ மேடையில நட்சத்திர பந்தலில போட போறா தாலி போட போறா தங்கம் ஆகியதோ இவள் மார்பை தொட்டவுடன் வைரம் விண்மின் ஆகியதோ